ஓ நமஹ. இந்த திருவள்ளுவர் உற்சவத்தில் திருமங்கை ஆழ்வார் வாடினேன் வாடி சேவிச்சார். நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா, நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம், வாடினேன், பற்பல விஷயங்களில் ஆழ்வார் சேவிக்கிறார். பற்பல விஷயங்களில் பற்று வச்சு படாதனப்பட்டு மிகவும் வாட்டம் பெற்றிருந்தேன். அப்போ அவத்தில் வைராக்கியம் உண்டான, இப்போ வந்து உண்டானபடியால் அந்த வாட்டத்திற்கு நேர்மாறான வளர்ச்சி. ஆத்மாவை வெயிலில் வச்சு சரீரத்தை நிழலில் வச்சிருந்தேன். இத்தனாலா இப்போதான் ஒரு தரம் வாடினேன் என்பதில்லை, மீண்டும் மீண்டும் வாடியே கிடந்தேன். சிலவற்றை கேட்பவன் அந்த வருத்தத்தை பிறரிடம் சொல்ல முடியாத அளவு வாடியிருந்தேன். அதுவும் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் யஜத்தியந்தே கலேபரம் தம் தம் ஏ வைத்தி அப்படின்னு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து மீண்டும் பெருந்துயரை விளைவிக்கும் உடம்பிலே பிறந்து பிறந்து பிறந்து துர்வாசனை காரணமாக, அதுவும் அந்த அவர் அந்த இளையவர்கள் யாரென்னு கண்டு அவர்களிடம் சபலம் கொண்டு அவர்கள் அதற்கும் பவ்யப்பட்டு அவற்றின் கலவிக்காக அவர்களுக்கு தொண்டு செய்ய கண்ட இடங்களும் ஓடினேன். இப்படி துர்விஷய பிரவர்த்தியே வளர்ந்தது. அப்படி இருக்கும்போது பரமப்பிராப்தியமான வஸ்து தானாகவே என்னை தனக்காக்கி கொண்டதை என்னவென்று சொல்லுவேன். அதுவும் நெடுநாள் நாடினதற்கு பலனாக நெடியோனின் கிருபை எல்லாவற்றை காட்டிலும் சிறந்த நாமம் கண்டேன். கண்டவுடனே மீதி பொருளில் இருக்கிற ஆவலுக்கு மேலாக இதில் பரமாவலுடன் கொண்டேன். அந்த முடிவில் எனது ஒரு முயற்சியின்றி அனாயாசமாக அந்த நாராயண நாமத்தை கண்டு கொண்டேன். இனிமே எனக்கு வாட்டம் வருத்தம் பிறப்பு ஒன்றுத்துக்கும் கிடையாது, அகோ பாக்யம் அப்படிங்கிறார். அதுவும் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு முடிக்கிறார் அந்த பத்தை. இவத்தின் மூலம் நாராயண நாமத்தின் பொருளையும் வாத்சல்ய சௌலபிய சௌசீல்யாதி குணங்களையும் இது விஷயமானபடியால் உங்களுக்கு அனிஷ்டமான வினையை போக்கி பலனளிக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால நாமும் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம். எனக்கு வினை இல்லை நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட சொல்லுவது நல்லது. தேனும் பாலும் அமுதுமாய் தித்தித்த வண்ணமாயிருக்கும் நாராயண நாமம். அஷ்டாட்சர மந்திரம் அடியேன். தன்யோஸ்மி.